என்னது தாலாட்டு? எது இதா தாலாட்டு? எனக்கு இப்படித்தான் தெரியும். இஷ்டம் இருந்தா கேளு, இல்லன்னா நீயே பாடு. என்ன? சரி சரி பாடி தொல. ஏ ரங்காது பாய் மரக்கொடியே, ஹே ஏனாண்டியா.